அம்மா மாறு ஐயா மாறு அருமையுள்ள தம்பி மாறு புயாங்குஞ்சு குழம்ப மாறு கூடி நிற்கும் பாட்டி மாறு எல்லாருக்கும் வந்தனங்க சாமி பாதம் எடுத்து வச்சோம் காக்க வேணும் பூமி பொட்டு மேல பொட்டு வச்சு எட்டு கல்லு தொங்கல் விட்டு கொத்தமல்லி கொண்ட இல குண்டு மல்லி பாத்தி கட்டி பொட்டு மேல பொட்டு வச்சு எட்டு கல்லு தொங்கல் விட்டு கொத்தமல்லி கொண்ட இல குண்டு மல்லி பாத்தி கட்டி வெள்ளி மலை கோயிற துள்ளி யானோ சின்ன புள்ளு இஞ்சி இஞ்சி இடுப்பு நெஞ்ச சுண்டி விடும் மடிப்பு பஞ்சு மிட்டாய் சிரிப்பு கண்ணம் பல்லாங்குழி சுழிப்பு பொட்டு மேல பொட்டு வச்சு எட்டு கல்லு தொங்கல் விட்டு கொத்தமல்லி கொண்ட இல குண்டு மல்லி பாத்தி கட்டி ஊரு நூறு ஆடி சீமான் பேரு தேடி உடல சுத்தியே ஜொலிக்கிற மெடல பாருடி கும்பிடுமை என்ன எத்தான் குலசேகர பட்டணி தொள்ளாதடி கோடி நீ தூரில்லாத வாளி பொட்டு மேல பொட்டு வச்சு எட்டு கல்லு தொங்கல் விட்டு கொத்தமல்லி கொண்ட இல குண்டு மல்லி பாத்தி கட்டி மனப்பிராந்தி தீட்டுவப்பேன் சொடல மாட சாமி என் பிராந்தி பாட்டல காமி சிக்கனில் 65 மட்டன் 2 பிளேட்டு வை இடியாப்பம் பாயா தீரோசன் சாயா கொண்டாரா இல்லாட்டி ஆட்டி வப்பேன் பேயா தாளம் பாவத்தோடு கால தூக்கி போடு தடுக்கி குலுக்கியே மயக்கும் சிலுக்கு சுந்தரி அடுத்துட்டு சும்மா வேண்டா சொத்து போயா கிழிஞ்ச டேப்பு வகுட்டு பேச்சு காப்படியும் பழுத்த முந்திரி புறத்து கோயிலில மூக்கோடஞ்சு போனவள சூரங்குடி போட்டியில ஓ இடத்தில் வெட்டி இல்ல வஞ்சி வஞ்சி பகட்டு அதில் ரொம்ப பய அவுட்டு பொட்டு மேல பொட்டு வச்சு எட்டு கல்லு தொங்கல் விட்டு கொத்த மல்லி கொண்ட இல குண்டு மல்லி பாத்தி கட்டி வெள்ளி மலை கோயிலில துள்ளி யானோ சின்ன புள்ள இஞ்சி இஞ்சி இடுப்பு நெஞ்ச சுண்டி விடும் மடிப்பு பஞ்சு மிட்டாய் சிரிப்பு கண்ணம் பல்லாங்குழி சுழிப்பு